శ్రీమన్నూతన రంగనాథిత్రారబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారిత్రార్థం ప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుతా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాకదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగీంద్ర హయాస పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర హర్యం భజామ స్వాత్మ సంపదం. యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. సభాయై నమః. ముకుందమాలయில 39వ శ్లోకం ఇంద్రు నామ పార్క ఇరుకరం. ఇదివరకం 38 ஸ்லோகங்கள்னால எம்பெருமான் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காராதிகள் பண்ணி ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரியும் அப்படின்னு சொல்றா போல எம்பெருமான் கண்ணனுக்கு பேரணியாக இருக்கக்கூடிய க்ஷீர சமுத்திர சாயிய நமஸ்கரித்து இந்த முகுந்தமாலை கிரந்தத்தை பூர்த்தி செய்கிறார் ஆழ்வார். அதுல 39வது ஸ்லோகம் இது. க்ஷீரசாகர தரங்க சீகரசா சீகராசார தாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷே நம. க்ஷீரசாகர தரங்க சீகராசார தாரகி தாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷே நம அப்படின்னு. க்ஷீரசாகர க்ஷீராப்தியினுடைய தரங்க சீகரா சாரஹா அலைகளுடைய சிறு திவலைகளின் பெருக்கினால தாரகித வியாப்தமாய் இருப்பதனால் சாருமூர்த்தையே அழகான திருமேனியை உடையவராய் போகி போக சயனீய சாயினே அவன் திருவனந்தாழ்வானுடைய திருமேனியாகிற திருப்படுக்கையில சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவரான மதுவித் விஷே மது என்கிற அசுரனுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய மாதவாய நமக எம்பெருமான் ஸ்ரீயப்பத்தியாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்றான். ஜித ரிப்பு எம்பெருமான் பிரிவிராட்டியாரோட திருப்பார்கடலிலே எழுந்தருளி இருக்கின்றான். அதுவும் எப்படி எழுந்தருளி இருக்கின்றான் அப்படின்னால் திருவனந்தாழ்வான் ஆகிற திருப்பள்ளி மெத்தையிலே எழுந்தருளி இருக்கின்றான் எம்பெருமான். போகி போக சயனீய சாயினே அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். திருவனந்தாழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய படுக்கையில் யோகநித்திரை செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு யோகநித்திரை செய்யக்கூடிய இடம் திருவனந்தாழ்வான். அப்ப எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றவர் திருவனந்தாழ்வான். அளவந்தார் சொல்லும்பொழுது நிவாச சையாசன பாதுக அம்சுக உபதான வருஷா தபவரானாதிபிகி சரீரபேதைஹி தவசேஷதாங்கதைஹி யதோசிதம் சேசை தீரி தேஜனைஹி நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷாத பவாரணாதிபிகி அப்படின்னு சொன்னார் ஆளவந்தார். இதே ஸ்லோகத்தை ஆழ்வாருடைய தமிழ் பாசுரத்திலிருந்து இந்த ஸ்லோகமானது பிறந்திருக்கு. நமக்கெல்லாம் பிரசித்தமா தெரியும் ஆழ்வாருடைய தமிழ் பாசுரம் ரொம்ப சிறந்த பாசுரம். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு. அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வானாகிற திருப்பள்ளி மெத்தையிலே யோகநித்திரை செய்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் கண்ணன். அரும் பிரிவிராட்டியாரோட எழுந்தொருளி இருக்கின்றான். மது அப்படின்ற அசுரனுக்கு சத்ருவாக இருக்கிறான் எம்பெருமான். மதுன்ற அரக்கனை அழித்தபடியினாலே மதுவித் விஷேயணம், மது என்கிற அசுரனுக்கு சத்ருவான அந்த மாதவனை எனும் அவதார கந்தமுமான அப்படின்னா அவதாரங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய அந்த சிரியப்பதியை நான் இப்போது தண்டம் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். கஷீரசாகர தரங்க சீக்கராசார தாரகித்த சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷே நமஹா அப்படின்னு இந்த 39வது ஸ்லோகத்துல மாதவனை நமஸ்கரிப்பதாக இந்த ஸ்லோகமானது இயற்றப்பட்டிருக்கிறது. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் 40வது ஸ்லோகம். அந்த குலசேகர ஆழ்வாரால எப்படி அருளி செய்யப்பட்டது இந்த கிரந்தம் அப்படின்றத நாம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். அவருடைய பெருமைகளை பார்க்கலாம், அவர் சாதித்த விஷயங்களை பார்க்கலாம். இதோட இந்த ஸ்லோகத்தை அடியேன், இந்த ஸ்லோக உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.